உன் பேர் சொல்ல உள்ளம் சொல்ல ஆசைதான், உள்ளம் முழுக ஆசைதான், உயிர் கதைய ஆசைதான், ஆசைதான் உண்மை ஆசைதான். உலகம் மறக்க ஆசைதான், வந்தாய மலையும் நிலவன கூந்தல் கொண்ட முகத்தை நீயும் மூடும் அழகன கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே பிறந்தால் எந்த பிறவி